நாத்தில் அண்ணா நீட்டி திக்கின்ற தேனா. மக்கள் மனந்தானே எந்த வழுக்காத பாதை கொடுத்தாள வந்தே எடுத்தாள வேண்டாமா அடுத்தாள் பாராமல் தடுத்தாள வேண்டாமா கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது கடல் வண்ணம் வானின் வண்ணம் கருவண்ணம் தானே கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேனே மண்ணோடு சேராமல் நடக்கின்றேனும் நானே மருதாணி பூசாமல் சிந்திக்கின்றேனும் நானே சுந்து விழி கண்டாலே சக்குதடி தன்னா தில்லண்ணா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லண்ணா தில்லண்ணா தில்லண்ணா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லண்ணா ஓ மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்ச கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் கட்டி நாட்டில் நான்